cours numéro 14. Bismillah ar-Rahman ar-Rahim, alhamdulillah, wa salatu wa salam, ala rasulillah, wa ala alihi, wa sahbihi, wa man wala, amma ba'd. أخذنا في درسنا السابق الناقض السابع وهو السحر. Dans notre درس précédent, on a commencé cet annulatif السحر. تقدم معنا أن السحر سدي كفر. ما الدليل؟ أن السحر سدي كفر. تفضل. وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون من أحد يعلمون الناس السحر والشاهد سيت الشاهد سي الآية لي لونغ الشاهد الشياطين كفروا ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر. Ils sont sortis de l'islam ou kafaru limada, les annahum yu'allimoun annas al-sihr. Ça montre hada anna al-sihr c'est du kufr. Dalilun akhar, faddal. Qawlu ta'ala wa ma yu'allimani min ahadin hatta yaqula innama nahnu fitnatun fala takfur. Ahsant. Innama nahnu fitnatun fala takfur. Wa ma yu'allimani min ahadin. Ay al-sihr. والله سبحانه وتعالى إلى الستة على فن الورثة إنما نحن فتنة فلا تكفر وهذا سمنتر أن السحر سيكف وقوله كذلك ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلق أي من نصيب هذا حال الكافر. Donc, as-sahir, celui qui meurt, ala hada, ayyadan billah, ou yusaddiq, ha'ula, fa ma lahu fil akhirati min khalaq. Il a aucune part, yawm al-qiyama, il a aucune hasana, aucun nasib, ayyadan billah. Le verset de Sourate al-Baqarah, il démontre clairement, an as-sihir, c'est du kufr. Et on a expliqué, nahnu, limada, c'est du kufr. Et on a cité, kalam, shikh, on a lu plutôt, kalam, shikh, Najmi, rahmatullah alayhi. Faman, يذكر هذا تفضل لأن الساحر لا يستطيع معصيه إلا بالتعاون مع الجن مع الشياطين. نعم أي لابد من تعاون بين الساحر والشيطان أو الشياطين. Et on a dit que هذا التعاون لا يتم إلا بماذا؟ أن الساحر لابد أن يأتي بعمل كفري مثل ماذا؟ سجود صلب الله. سجود لماذا؟ سجود لغير الله. نعم أو مثل ماذا؟ نعم أو دس المصحف امتهان المصحف إهانة المصحف هذا كله كفر. وذكر العلامة الشيخ نجمي رحمه الله عليه قصة في شرحه qu'on a lu ensemble. هذه القصة أخرجها ابن كثير رحمه الله عليه في تفسيره كذلك الإمام ابن جرير رحمه الله في تفسيره دوت كثير من الأئمة ذكروا هذه القصة خاصة عند تفسير قول الله عز وجل أي من سورة البقرة نعم واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان أي عند هذه الآية فيذكرون هذه القصة. والإمام الألباني رحمة الله عليه في الضعيفة قال رواها ابن جرير في تفسيره بإسناد حسن عن عائشة رضي الله عنها ولكن المرأة مجهولة فلا يوثق بخبرها. هذا كلام الإمام الألباني رحمة الله عليه أي السند لحسن إلى ثابت Lakin al-mar'a, cette femme qui raconte à Aïcha cette histoire, fa majhoula, fa la yuthaq bi khabariha. Donc, son khabar, Cheikh l'Albani a dit, on ne peut pas l'accepter. Il dit, on ne sait pas c'est qui cette femme. والإمام مقبل بن هادي الوادعي رحمة الله عليه كذلك ضعف القصة في تعليقه تحقيقه على تفسير ابن كثير الجزء الأول أي تحقيقه على ابن كثير تفسير ابن كثير نعم سورة البقرة ضعفها كذلك الشيخ مقبل إلى سيتك ستستوغى لتضعيفة والإمام المعلمي رحمة الله عليه في آثاره أي ils ont rassemblé tous ses ouvrages رحمة الله عليه وهو عالم كبير المعلم رحمة الله عليه et il a cité كذلك cette histoire قال أما السند فلا كلام فيه السند لواضح وإنما الشأن في هذه المرأة donc la chaîne de transmission elle est Elle est authentique. Ou hasana. Al-muhim, elle est thabita. Lakin, al-mushkila fi hadhihi al-mar'a. Cette femme, on ne sait pas c'est qui. Faqala al-mu'allimi wa innama al-sha'nu fi hadhihi al-mar'a al-dumiyya. Nahnu rubbama, dans le dors précédent, on avait lu Douma. Et c'est Douma, et cet endroit. نعم عن عائشة رضي الله عنها قالت قدمت امرأة علي من أهل دومة سبالضم الدال قبل الفتح فالدومية نسبة إلى دومة فقال المعلم رحمة الله عليه وإنما الشأن في هذه المرأة الدومية ومن تأمل القصة ومناسبتها للآية وسكوت الصحابة عن إنكارها علم أنه ليس من الإنصاف تكذيبها هذا كلام جيد الإمام المعلم رحمة الله عليه أولا يمونتخ ك الإسناد لا كلام فيه الإسناد il est clair tous les narrateurs ils sont authentiques que ça soit عروة أو ابن أبي الزناد est-ce qu'il a cité le نعم إلى بس هذا الإسناد هنا. قالت عائشة لعروة يا ابن أختي نعم. فكسوا عروة أو ابن أبي الزناد. ils sont tous connus. أئمة. فكما قال المعلم رحمة الله عليه الشأن أي الآن في وقت cette femme. فقال من تأمل القصة il appuie sur deux points. أولا القصة لا contredit pas le Coran الكريم بل ما يتعلق ب بالسحر etc c'est comme c'est cité في سورة البقرة ثانيا سكوت الصحابة أن عائشة رضي الله عنها لا rapporté cette قصة ça veut dire qu'elle l'a accepté والصحابة رضي الله عنهم quand ils ont été questionnés كما في القصة فسألت أصحاب رسول الله صلى الله عليه وسلم إلى آخره ما أنكروا Ça montre qu'ils ils ont accepté al-khabar. فلهذا قال المعلم رحمة الله عليه وسكوت الصحابة عن كارها علم أنه ليس نعم علم أنه ليس من الإنصاف تكذيبها. S'ils ont accepté cette قصه عائشة رضي الله عنها و d'autres compagnons رضي الله عنهم أجمعين. فالذي يظهر سك القصة لثابتة والله تعالى أعلم فبعض العلماء ضعفوها شيخنا صابون اللي ضعف كالإمام الألباني رحمة الله عليه الإمام الوادعي رحمه الله دوت صابون اللي حسن وصحح كالإمام الذهبي والحاكم قبله وكذلك الإمام المعلمي رحمة الله عليهم أجمعين دوت صابون سكتوا اللي رابورتي Et ils n'ont pas cité est-ce qu'elle est sahiha ou dhaifa. Ou ala kulli hal, al-amr sahl. Fi hada. Nakmil. Qala al-imam, al-allama al-shaykh al-najmi, rahmatullah alayhi, wa min huna naqul, inna al-sihra kufrun kulluh. وأن عمله كفر وأنه يجب قتل الساحر حدا والظاهر حتى ولو أنه أظهر التوبة علما بأن السحر ينقسم إلى قسمين. أما هذه المسألة قتل الساحر فإن شاء الله تأتي في كتاب آخر بالتفصيل في كتاب التوحيد الشراح الست مثل هذه المسألة يرحمك الله. نحن c'est de comprendre أن السحر ça fait sortir de l'islam, c'est un naqid min nawaqid al-islam, ça annule l'islam al-mar bil-kulliya. أما الحكم على الساحر c'est une autre mas'ala, fa natrukuha li darsin akhar bi-idhni Allah azza wa jal. قال علما بأن السحر ينقسم إلى قسمين, سحر أو سحر تأثير وسحر تخييل. الحكم تهينا سدي كفر. أما الست مسألة أن السحر ça se divise en deux, أي من حيث المصاب, أي celui qui va être touché par ce sihr, أو la, plutôt la manière de ce sihr, la façon. سحر تأثير أي يؤثر على الشخص. التأثير ça vient de الأثر, والأثر tu peux traduire par une trace. فهذا السحر ça touche ce insan et ça lui fait du mal في بدنه, dans son corps, ça peut le rendre malade, ça peut le tuer, عياذا بالله. سحر تخييل, il n'y a aucune trace sur l'insan. Ça ne lui fait pas de mal directement. Et il a cité Cheikh Najmi rahimahullah un exemple avec Saharatu Fir'aoun. Annahum saharu a'yun an-nas, et les gens, au lieu de voir des bâtons, ils voyaient des serpents. Ça, c'est min as-sihr. Et c'est fil a'yun faqat, tu as l'impression de voir une chose, et fil haqiqa, ce bâton, ce n'était pas un serpent, c'était un bâton. لكن سحر أعين الناس. أما سحر التأثير فهذا يتوش la personne et le rend malade et il peut le tuer. لكن tout ça comme on a dit بإذن الله عز وجل. قال فأما سحر التأثير فهو الذي يحصل به للمسحور التخيلات وأشياء, تخيلات وأشياء بل يضره في بدنه. بعضهم ils sont atteints de sihr, ils mangent plus, ils dorment plus, ça leur fait du mal, ou ils ont mal à un certain endroit. Il y a un athar directement sur al-badan. Al-badan c'est le corps. وَيَتَأَثَّرْ بِهِ حَتَّى لَا يَكَادْ يَسْتَقِرُّ لَهُ قَرَارٌ وَرُبَّمَا أَنَّهُ تَأْتِ عَلَيْهِ سَنَوَاتٌ وَهُوَ مَا طَعِمَ لَدَّثَ الرَّحَةِ. بعضهم ils sont touchés par le sihr et comme a dit le sheikh rahimahullah plusieurs années et il ne trouve plus de tranquillité. Il dort mal, il mange mal, il a des douleurs. Tout ça à cause de ce sihr. وَلَا نِعْمَةَ الْعَقْلِ وَلَوْ ذَهَبَ إِلَى الْمُسْتَشْفَى وَكَشَفُوا عَلَيْهِ كَشْفًا طِبِّيًّا لَقَرَّرُوا أَنَّهُ لَيْسَ فِيهِ شَيْءٌ. نعم. أما dans ce cas, celui qui a été touché par le sihr et ça l'a rendu malade, فَوَلَوْ يَذْهَبْ إِلَى الْمُسْتَشْفَيَاتِ, et ils lui font un kashf, des radios ou scanners, ou, ils ne trouveront rien. هَذَا الْحَلَّ, la solution c'est التوكل على الله, الدعاء, الصبر, الرقية, الشرعية. الإنسان il attend, والمؤمن يبدل. النبي صلى الله عليه وسلم il va citer, نعم, il va citer الحديث, il l'a cité Cheikh Najmi رحمه الله عليه, أن النبي صلى الله عليه وسلم سحر. النبي صلى الله عليه وسلم il a été touché. هذه الدنيا c'est بلوى, c'est فتن, تمحيص, c'est des épreuves. فالإنسان يصبر. أما بعضهم ils patientent pas, ils font des choses pour enlever ce sihr qui ne sont pas légiférées. فبعضهم ils veulent enlever le sihr en allant voir un sahir, وهذا لا يجوز. لأن السحر c'est du كفر والساحر c'est un كافر, فكيف تذهب إليه وتسأله, c'est pas des personnes de confiance, ولا يجوز هذا. ف فلا سوليسيون سي هذا الرقيه الشرعيه القران والمحافظه على الاذكار والانسان يصبر بعضهم يفون تو سي اسباب اي يسون ايبروفي واذا علم الانسان انه الى في هذه الدنيا والدنيا في السجن المؤمن فيصبر حتى يفتح الله عليه ومن هذا ما ورد أن النبي صلى الله عليه وسلم سحر فعن عائشة رضي الله عنها قالت سحر النبي صلى الله عليه وسلم حتى إنه ليخيل إليها أنه يفعل الشيء وما فعله حتى عليه الصلاة والسلام يبنسي avoir fait une chose il l'avait pas fait حتى إذا كان ذات يوم وهو عندي أي عند عائشة رضي الله عنها دعا الله ودعاه C'est ça la solution. Ad-du'a. Allah subhanahu wa ta'ala, il est ala kulli shay'in qadir. Celui qui place sa confiance en Allah subhanahu wa ta'ala, et il est sûr en Allah subhanahu wa ta'ala, il est rahimun, karimun, qadirun. Fa yahsul khayr bi idhnillah azza wa jal. Thumma qala sallallahu alayhi wa sallam, asha'arti ya a'ishatu anna allaha qad aftani fima staftaytuhu fih. قلت وما ذاك يا رسول الله قال صلى الله عليه وسلم جاءني رجلان فجلس أحدهم عند رأسي والآخر عند رجلي ثم قال أحدهم لصاحبه ما وجع الرجل قال مطبوب أي مسحور كما في الحاشية قال ومن طبه أي سحره قال لبيد ابن الأعصم اليهودي من بني زريق اليهود من قديم الزمن إلى يومنا هذا يسون معروف بالسحر يفون بوكو دمال بالسحر فالسلوي كي في السحر بخفت عليه الصلاة والسلام سلبيد بن الأعصم اليهودي قال فيما قال في مشط ومشاطة قال في الحاشية المشاطة هي الشعر الذي يسقط من الرأس أو اللحية عند التسريح أي c'est les poils qui tombent quand tu te peignes que ça soit ta barbe ou tes cheveux والمشط معروف c'est الآلة أي c'est le peigne تستفيد من هذا أن si tu vis dans un bilad أن السحر منتشر السحر il est beaucoup propagé dans ce bilad فاحذر tu jettes pas tes ongles n'importe où Tes cheveux n'importe où. L'insan yihdar. Tu ne manges pas n'importe où. Et en a, بعض البلدان, بعض الأماكن, c'est connu pour السحر. L'insan yihdar. Rubama, ces poils qui sont tombés après s'être peignés, فخبيثٌ من اليهود ou من المشركين ou من غيرهم. Il fait du mal à ce mu'min. En prenant ses poils, en prenant ses cheveux, en prenant ses ongles. الإنسان يفي أتنسيون قال وجفي طلعة ذكر قال أي وعاء طلع أي وعاء طلع النخل قال فأينه قال في بئر ذي أروان النبي صلى الله عليه وسلم il leur a demandé أينه أو الرجل il a demandé à l'autre على كل حال la réponse في بئر ذي أروان Et ce peigne dans lequel ils ont fait as-sihr, il était fi hada al-bi'r. Le bi'r, c'est le puits. Qal fi al-hashiya, bi'r fi al-madina, fi bustan li ahad al-yahoud. Dans un puits. Il a fait son sihr dans ce peigne et il l'a jeté dans le puits. Limadha li anna la solution, des solutions pour enlever as-sihr, si ça a été fait dans des cheveux, dans un peigne, dans un livre, dans une feuille, c'est de détruire cette chose. Et bi idhnillah azza wa jalla as-sihr yazoul. فالخبثاء ils ont mis ce pain dans un puits pour que personne le récupère. لكن النبي صلى الله عليه وسلم il a fait du'a et Allah subhanahu wa ta'ala il lui a montré l'endroit où était caché ce pain. قال فذهب قالت أي عائشة فذهب النبي صلى الله عليه وسلم في أناس من أصحابه إلى البئر فنظر إليها وعليها نخل النخل Sur ce puits, il y avait Nakhlun, un palmier. ثم رجع إلى عائشة فقال رضي الله فقال صلى الله عليه وسلم والله لكأن ماءها نقاعة الحنة الحنة لأني لو التي تدفني مثل الحنة أو الحنة ولكأن نخلها رؤوس الشياطين. قالت يا رسول الله أفأخرجته؟ قال صلى الله عليه وسلم لا، أما أنا فقد عافاني الله وشفاني، وخشيت أن أثير على الناس منه شرا. نعم، فالنبي صلى الله عليه وسلم شفي. على كل حال، السحر ça peut toucher الصالحين، même si t'as rien fait de mal ça peut te toucher. فالنبي صلى الله عليه وسلم إمام المتقين إلى يتوشي. الإنسان إذا صبر كما قلنا إن شاء الله سنسبب بتكفير السيئات ورفع الدرجات، لأن كلما يبتلى المؤمن شكفك المؤمن إلى توشي par une épreuve, cette épreuve elle l'élève en degré et ça lui efface des péchés. قال أما سحر التخييل فهو ما ذكره الله عز وجل من عن السحرة الذين كانوا مع فرعون. قال عز من قائل فلما ألقوا سحروا أعين الناس واسترهبوهم وجاءوا بسحر عظيم. وقال الله سبحانه قال بل ألقوا فإذا حبالهم وعصيهم يخيل إليه من سحرهم أنها تسعى. فالحبال و leur عصا une corde ou un bâton ربما الساحر il te fait croire que c'est un serpent comme ils ont fait سحرة فرعون à l'époque de موسى عليه السلام. ففي الحقيقة le bâton c'est un bâton et الحبل une corde c'est une corde لكن الدجالون الخبثاء السحرة يسحرون أعين الناس et leur font croire ou t'as l'impression de voir ثعبان أمامك un serpent. Tout ça c'est من السحر التخييل فقط c'est une vision أما ça fait aucun mal. C'est pour ça l'insan لا يغتر بعد السحرة. Ils font croire aux gens qu'ils ont coupé un tel en deux ou il faut rentrer un sabre dans un tel. Tout ça c'est من هذا الباب. يتعاونون مع الشياطين et كثير من هذه الأشياء c'est du كذب. والإنسان يبغض هؤلاء في الله. Ça c'est pas من الكرامة في الشيء. بعضهم يpense que c'est des miracles ou c'est evidence. Tout ça c'est du كفر. Que ça soit la magie, la sorcellerie, tout ça c'est من الكفر بالله عز وجل. Et les deux cas c'est du كفر, que ça soit سحر التخييل ou التأثير, les deux c'est du كفر بالله سبحانه وتعالى. هذا ما يتعلق بهذا الناقض. الحديث كنا لو عن عائشة رضي الله عنها أن النبي صلى الله عليه وسلم سحر إلى في الصحيحين كما في الحاشية. قال نقرأ الذي بعده. الثامن أي الويتيم أنيولاتيف مظاهرة المشركين ومعاونتهم على المسلمين، والدليل قوله تعالى ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين. S'entraider avec les mushrikin contre les muslimin, combattre les muslimin et s'allier avec les mushrikin, هذا c'est du kufr. لأن الله عز وجل قال ومن يتولهم منكم فإنه منهم، أي celui qui les prend pour alliés il fait partie d'eux. Il est commun. وهذا الناقض il est important. لأن بعض الجهال ils n'ont pas compris et ils pensent que celui qui fait une chose avec un kafir, que ça soit du commerce, que ça soit autre chose et qui n'atteint pas le niveau du kufr, ils pensent que c'est du kufr. هذا c'est pas ça مفهوم هذا الناقض. On est obligé de revenir à أهل العلم pour qu'il nous explique هذا. قوله مظاهرة المشركين أي c'est المساعدة التعاون معهم. C'est ça قوله مظاهرة مظاهرة المشركين. قال الشيخ نجمي رحمه الله من أعان المشركين والكافرين واليهود والنصارى على المسلمين فهذا يعد كافرا. وعمله كفر لأن مظاهرة المشركين ومعاونتهم على المسلمين دليل على توليهم دون المسلمين. Vous avez compris pourquoi c'est du kufr. لأن المؤمن il peut pas aider un kafir contre un muslim pour combattre l'islam et pour secourir le kufr. Il peut pas. لأنه c'est un mu'min. Le mu'min il déteste le kufr. Enfin, comment il va secourir le kufr et combattre l'islam? هذا صمت خنا من وقع في هذا صمت خنا il a plus l'iman. Tu peux trouver des faiblesses chez certains musulmans, ولا شك. لكن combattre l'islam et vouloir que le kufr s'impose contre l'islam, شك أن هذا c'est du kufr et ça montre أن قلب هذا الرجل il est mêlé بالكفر. Il a plus d'iman. قال والتولي دليل على محبة على محبة ملتهم الكفرية وإثارها على الإسلام. Qu'est-ce qu'on avait dit في التولي؟ On avait expliqué معنى الولي. Qu'est-ce qu'on avait dit؟ عندما عندك؟ نعم. الولاية أصلها من القرب والمحبة. Tu rapproches ce wali et tu l'aimes. C'est pour ça que les mu'minoun, ils font partie de Awliya Allah. Ils aiment Allah subhanahu wa ta'ala, ils aiment se rapprocher d'Allah Azza wa Jal. Et Allah, il les aime et il les rapproche كذلك. Enfin, celui qui prend ce kafir comme wali, أيحبه وينصره contre l'islam, فلا شك في كفره. C'est ça. أو avec cette explication tu comprendras هذا الناقض. مثلا واحد يفي دي كوميرس avec un يهودي avec un نصراني et il le déteste في الله لكن يفي un commerce il fait du commerce معه comme il a fait le نبي عليه الصلاة والسلام فهذا ça rentre pas في هذا الناقض أبدا لأن ce مؤمن il déteste ce كافر لكن il peut profiter du كافر dans une chose qu'il a pas. أو faire du commerce معه هذا ما في شيء. قال والتولي دليل على محبة ملتهم الكفرية وإثارها على الإسلام ولا شك أن هذا كفر موجب للخروج من الملة والعياذ بالله. هذا صافي sortir de الإسلام. قال وليس المراد بتولي المشركين والكفار التعاون معهم على شيء محرم مما حرمه الإسلام ومنعه. Il va citer un exemple, Cheikh Najmi. قبل هذا, on résume أن التولي c'est de deux sortes, deux catégories. قال Cheikh Al-Fawzan, حفظه الله في دروس في شرح نواقض الإسلام. التولي على قسمين. أي prendre pour allier أو s'entraider c'est على قسمين. الأول توليهم من أجل دينهم وهذا كفر مخرج من الملة. Première catégorie, s'entraider avec eux pour leur dîn, pour propager leur dîn, pour combattre dîn المسلمين. أي c'est lié au dîn. فهذا c'est du كفر. Un mu'min ne peut pas aider un kafir dans son كفر et l'aider à propager le كفر et à combattre الحق الإسلام أبدا. Ça c'est la première catégorie et c'est notre annulatif qu'on a lu aujourd'hui. الثامن. Deuxième catégorie. الثاني توليهم من أجل طمع الدنيا مع بغض دينهم وهذا محرم وليس كفر. Les prendre pour allier لكن من أجل الدنيا. واحد مثلا il s'entraide avec le kuffar لكن c'est pas pour leur dîn. Il déteste leur dîn. Il aime l'islam ou le muslimin لكن il a des faiblesses. Et s'entraide avec eux dans une chose muharrama. Hada, c'est haram. C'est pas du kufr. Il les déteste. Il n'a pas annulé son tawhid. Ce qui annule le tawhid, c'est le fait de les aimer et de combattre l'islam. Hada, ça annule le tawhid. Wa qala al-allama Sulayman ibn Abdullah rahimahullah fi durar as-saniyya wa in kana muwalatuhum li ajli dunyahum yajib alayhi min at-ta'zir bil hajr wal adab ونحوه وإن كانت الموالاة لأجل دينهم فهو مثلهم ومن أحب قوما حشر معهم. Si c'est pour الدنيا, فلا يجوز de les prendre pour alliés. Si c'est pour الدين, c'est du kufr. Amma ne pas les prendre pour alliés aslan et faire du commerce ila akhir, hada c'est autre chose. Nahnu al-an on parle at-tawalli, et les prendre pour alliés. Hada ça dépendra du cœur. S'il les aime et combat l'islam, c'est un kafir. S'il les déteste, lakin et s'entraide avec eux, hada c'est muharram. C'est ça là, le résumé de la mas'ala. Et al-dalil il l'a cité, Cheikh al-Islam, wa man yatawallahum minkum fa innahu minhum. Nakmil كلام الشيخ نجمي رحمة الله عليه وليس المراد بالتولي المشركين والكفار التعاون معهم على شيء محرم مما حرمه الإسلام ومنعه وقد كتبت في هذا الموضوع فتوى فيها شيء من التفصيل ذلك أن بعض الناس جعل التعاون مع أقوام من الكفار على منع الإرهاب الذي حرمه الله ورسوله صلى الله عليه وسلم جعلوا ذلك كفرا وارتدادا نعم فتنة هؤلاء الضلال الخوارج فتنة التكفيريين أنهم يبانس que si tel gouverneur il s'entraide avec le kuffar pour combattre مثلاً le terrorisme فpour eux c'est ردة وكفر هذا c'est pas صحيح. Le terrorisme c'est haram, le tafjir c'est haram, l'irhab c'est haram. الشيخ النجمي رحمه الله il a écrit une fatwa في هذا يرد على هؤلاء الجهال. قال والحق الذي يجب المصير إليه أنه إذا عرضت علينا فئة من فئات الكفر أن نتعاون معها وتتعاون معنا على محاربة شيء مما يمنعه الإسلام ويأمر بمحاربته ومنعه فإن لنا أن نفعل ذلك. أما السبب قوم بعض كل شيء محرم مثلا التيروريسم وأخر فهذا كما قال الشيخ نجمي فلا بأس. Même si c'est des kafaras, il y a une maslaha azima pour l'islam. Et il n'y a aucun mal contre l'islam. À la base. Amma al-Dullal, il pense que hada al-ta'awun, c'est du kufr. Qala, falaw urida alayna man'u zina mathalan, ou muharabati l'irhab mathalan, alladhi huwa al-tafjirat allati yaqum biha ba'du al-nas min al-muslimin wa yaz'umun, anna dhalik ibadah. Il pense que c'est ça le jihad. Et c'est du fassad fil ard. Annahum, ils se font exploser, ou ils font des attentats, ou ils font beaucoup de mal à l'islam et aux musulmans. Fahada law ya ta'awun bayna in dawla muslima et kafira pour combattre hada al-shar, fala bas, comme qala rahmatullah alayhi. Wa yaz'u li anna al-maslaha li pour les deux. Et le musulman, rubbama cette maslaha, il peut l'avoir que par ce moyen, fala bas. Et c'est masail, ça revient à ahl al-ilm. فلهذا الشيخ نجمي رحمه الله عليه il a écrit cette fatwa بالتفصيل il la résume ici il a écrit une fatwa détaillée في هذا لأن هذه الأمور ça revient à أهل العلم c'est pas tout le monde qui parle في هذا لأن العالم il a contact avec les gouverneurs il sait le masala il sait pourquoi il connaît le maslaha il connaît le mafsada ils ont un projet avec الدولة et الجاهل il connaît pas tout ça وبعضهم ils ont lu نواقض الإسلام et ils ont lu An-Naqid al-Thamin Mudaharat al-Mushrikin, fa khalas, pour eux il y a un ta'awun, c'est forcément un kafir. C'est pas hakada, c'est masail. Tu dois comprendre l'asl avec le dalil et tu dois avoir une surah de la mas'ala, bien concevoir le sujet, ce qu'on traite là, thumma tu reviens à ahl al-ilm, ils vont t'expliquer dans tel cas c'est du kufr, dans tel cas c'est pas du kufr. Mais بعض الناس الان مجرد tel gouverneur il a serré la main à un président, un autre gouverneur kafir, il rend le gouverneur kafir, لأنه il lui a serré la main. Ça c'est min al-jahl. Ça c'est min al-dhalal. لأن هؤلاء, ils ne connaissent pas al-mas'ouliya. Ils ne connaissent pas al-masalih min al-mafasid. C'est des juhal. Et ils font plus de char que de khayr. قال, لكن, donc, si c'est un ta'awun pour combattre al-zina, مثلاً, ou l'alcool, مثلاً, une dawla muslima ta'awun avec une dawla kafira, pour empêcher, ils ont une frontière en commun, et pour empêcher al-mukhaddirat, la drogue ou l'alcool de rentrer, il y a ta'awanou. Un pays musulman avec un pays kafir. Il n'y a aucun mal fait ça. Le maslaha, il est les musulmans. En les détestant fillah et en ayant la conviction que c'est des kafirs, il n'y a aucun mal. قال لكن إذا عرضت علينا فئة من فئة الكفر أن نحارب الحجاب الذي أمر الله به أو اللحى التي أمر الله بإعفائها أو أي شيء من مظاهر الإسلام أو طلبت منا هذه الفئة أن نتعاون معها على المسلمين فهذا لا شك فيه أنه لا يجوز لنا. نعم أما التعاون pour combattre le hijab أو la barbe كما قال أو n'importe quelle sunnah أو n'importe quelle عبادة فهذا لا يجوز. لماذا؟ لأنه on doit faire ces choses. نحن كيف نتعاون مع الكفار combattre ces choses. قال بل من فعله وتعاون معهم فيه وظاهرهم عليه celui qui s'entraide avec eux في هذا في محاربة الإسلام من عبادة فإنه يعد مواليا لأهل الكفر ومتظاهرا معهم على أهل الإسلام فهذا نوع من أنواع الردة. أما ce deuxième cas qu'il a cité هذا ça fait sortir de l'islam عياذا بالله. والدليل أن le fait de s'entraider معهم لكن en les détestant ça fait pas sortir de l'islam. قصة حاطب ابن أبي بلتعة رضي الله عنه صحابي il a participé à Badr مع النبي عليه الصلاة والسلام. فعند قول الله عز وجل يا أيها الذين آمنوا لا تتخذوا عدوي وعدوكم أولياء تلقون إليهم بالمودة في عند هذه الآية أول سورة الممتحنة ابن كثير رحمة الله عليه الإمام قال كان سبب نزول صدر هذه السورة الكريمة قصة حاطب ابن أبي بلتعة رضي الله عنه. وهذه القصة نقرأها باختصار. قال علي ابن أبي طالب رضي الله عنه بعثني رسول الله صلى الله عليه وسلم أنا والزبير والمقداد قال انطلقوا حتى تأتوا روضة خاخ فإن بها طعينة معها كتاب أو ضعينة معها كتاب. النبي صلى الله عليه وسلم إلى أنفوي علي والزبير والمقداد رضي الله عنه trois de ses compagnons pour intercepter cette femme à cet endroit. النبي صلى الله عليه وسلم il est مؤيد بالوحي il est appuyé par la révélation. Il savait que cette femme avait quelque chose. قال علي رضي الله عنه فذهبنا حتى أتينا الروضة فإذا نحن بالضعينة فقلنا أخرج الكتاب. النبي صلى الله عليه وسلم il les a informés et ça c'est من علامات نبوته عليه الصلاة والسلام أنه il les a informés أن cette femme elle a un kitab, elle a une lettre. فعلي رضي الله عنه quand il est arrivé il a trouvé cette femme à cet endroit il lui a dit sors ce kitab, sors cette lettre que tu as. فقالت ما معي من كتاب. Elle a nié au départ. فقلنا لتخرجن الكتاب أو لنلقينا أو نعم أو لنلقينا نعم أو لنلقينا الثياب. إما tu sors le kitab, إما on le prend nous-mêmes et on t'enlève les vêtements. حتى on trouve ce kitab. قال فأخرجته من عقا نعم فأخرجته من عقاصها على الصخت لا لتر. فأتينا به النبي صلى الله عليه وسلم فإذا فيه. Donc dès qu'ils ont pris la lettre, ils sont retournés عند النبي صلى الله عليه وسلم et ils lui ont donné la lettre. Quand ils ont ouvert la lettre, قال فإذا فيه من حاطب ابن أبي بلتعة إلى أناس من المشركين ممن بمكة يخبرهم ببعض أمر النبي صلى الله عليه وسلم. Quand ils ont ouvert la lettre, ils ont trouvé أن حاطب رضي الله عنه il a écrit aux mushrikin de Mecca pour leur informer que النبي صلى الله عليه وسلم il allait peut-être les attaquer. فقال النبي صلى الله عليه وسلم ما هذا يا حاطب. تستفيد من هذا أن quand ton frère il a fait une chose même si c'est clair أنه c'est un munkar أنه c'est un ذنب فدمande lui pourquoi. Peut-être qu'il a une excuse. L'insan la yasta'jil. Ahyanan, khasatan, quand c'est un amr kabir, mitla hada, tu cherches à savoir pourquoi. L'insan, c'est pas normal, fil haqiqa. Il y a eu quelque chose. Hatib, radiyallahu anhu, c'est un sahabi, il a participé à Badr. Enfin, Nabi sallam, il a voulu comprendre. Et vous allez voir, Hatib, il a pas fait ça contre l'islam. Abadan. قال لا تعجل علي يا رسول الله إني كنت امرأ من قريش أي il explique أنه il fait partie de قريش أي quand il a fait الهجرة لأن القصة الآن ils sont à Médine. فحاطب il explique أنه j'ai délaissé مكة ma ville ولم أكن من أنفسهم وكان من معك من المهاجرين لهم قرابات فهو il habite à مكة لكن il fait pas partie de قريش. Donc quand il est parti, il n'a pas laissé quelqu'un pour protéger sa famille, protéger ses biens. قال وكان من معك من المهاجرين لهم قرابات. Et il explique au Prophète صلى الله عليه وسلم, il y a certains muhajirs, ils ont des liens à Mecca qui protègent leur famille إلى آخره. قال يحمون بها أهليهم وأموالهم بمكة. Et leur connaissance, ils leur protègent leurs biens, les maisons qu'ils ont laissées, ou leurs terres, ou certains membres de leur famille. فأحببت إذا فاتني من النسب فيهم أن أصطنع إليهم يدا يحمون قرابتي. Il a dit au Prophète, vu que Anna, j'ai personne, j'ai pas de connaissance, j'ai écrit cette lettre pour que ma famille soit protégée. Et je leur fais, je leur donne cette information, hatta ils protègent ma famille. قال وما فعلت ذاك كفرا ولا ارتدادا عن ديني. Il savait, رضي الله عنه, أن aider les kuffars contre les musulmans. En aimant le kufr et en détestant l'islam, la chèque c'est du kufr. فَلِهَذَا رَضِيَ اللَّهُ عَنْهُ قَالَ مَا فَعَلْتُ ذَلِكَ كُفْرًا. J'ai pas fait ça. مِنْ بَابِ الْكُفْرِ وَالْرِدَّةِ قَالَ فَقَالَ النَّبِي صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّهُ صَدَقَكُمْ. النبي صلى الله عليه وسلم il a accepté son excuse. أنه il dit véridique. Il est vrai. Ce qu'il dit c'est la vérité. أقصد. فَقَالَ عُمَرْ دَعْنِي يَا رَسُولَ اللَّهِ فَأَضْرِبْ عُنُقَهُ. أما عمر رضي الله عنه il était قوي في دينه. شدة محبته للإسلام وبغضه للكفار إلى جواب خفيف صلى الله عليه وسلم دعني يا رسول الله أضرب عنقه فقال إنه شهد بدر أي لا participé à بدر et ceux qui ont participé à بدر ils ont une منزله عظيمه عند الله ما يدريك لعل الله اطلع على أهل بدر فقال اعملوا ما شئتم فقد غفرت لكم. Ça c'est خاص pour ceux qui ont participé à la bataille de Badr. Faites ce que vous voulez, je vous pardonne. Et radiyallahu anhum, c'est des compagnons. C'était min atqad nas. Et ils ont adoré Allah subhanahu wa ta'ala jusqu'à ce qu'ils ont quitté cette dunya. Muttafaqun alayhi. Al hadith il est fi sahihain. Qala Cheikh Abdul Latif rahmatullah alayhi, awwal as-sura yadul ala iman. Vous vous rappelez du verset? Qala azza wa jalla ya ayyuha alladhina amanu لا تتخذوا عدوي وعدوكم. Ce verset est descendu sur Hatib. Allah subhanahu wa ta'ala قال يا أيها الذين آمنوا. Donc c'est un mu'min. Ne prenez pas mon ennemi et votre ennemi comme allié. Donc Hatib c'est un mu'min. C'est un sahabi رضي الله عنه. قال أول الصورة يدل على إيمانه وأن المشركين أعداءه أو أعداءه. قال عز وجل لا تتخذوا عدوي وعدوكم. Ne prenez pas mon ennemi est votre ennemi comme allié. Donc ce verset montre que Hatib c'est un mu'min et kadalik que al-mushrikoun qui était à Mecca c'était ses ennemis. Lakin pourquoi il a fait ça? Pour préserver sa famille et il a pensé que c'était un moyen pour y arriver. Alors qu'il détestait le kuffar, la shak annahu il aimait le prophète sallallahu alayhi wa sallam. Qala al-imam al-Qurtubi rahmatullah alayhi لأن قلب حاطب كان سليما بدليل أن النبي صلى الله عليه وسلم قال أما صاحبكم فقد صدقكم وهذا نص في سلامة فؤاده وخلوص اعتقاده. صحيح أن النبي صلى الله عليه وسلم quand il a dit أنه il est véridique, ça montre أن son cœur il était salim أي من الكفر أي c'est un mu'min et c'est resté un mu'min رضي الله عنه. هذا سامونتر أنه مع هذا أن cette information إلى آخره alors que c'est des kuffars et cette information pour prévenir que النبي صلى الله عليه وسلم il va peut-être arriver إلى آخره malgré tout ça il est pas sorti de l'islam رضي الله عنه. لماذا؟ لأن القلب c'est un مؤمن et déteste le kuffar لكن il a fait ça, l'excuse qu'il a cité au prophète صلى الله عليه وسلم il l'a accepté. Enfin, celui qui fait هذا ce genre de choses et déteste le kuffar لكن pour de l'argent ou pour préserver telle chose. لكن il déteste le kufr, il aime l'islam ou les musulmans. Là, il joue ou là. لكن ça ne fait pas sortir de l'islam. أما حاطب رضي الله عنه c'est un sahabi. فلا يجوز الطعن فيه. Celui qui critique un sahabi, il n'est pas à la tariqat al-salaf. Qui qu'il soit. Les sahaba, ils ont une manzila azima. عند الله عز وجل. Et le Nabi sallam il a accepté son excuse. Fanahnu, on ne dépasse pas les limites. خاصةً ceux qui ont participé à la bataille de Badr. ومنهم حاطب رضي الله عنه. على كل حال, المؤمن يحافظ على دينه. Et parmi les causes qui font tomber dans cette fitna, أي موالاة الكفار, c'est le fait de vivre avec eux. Certains musulmans, ils ont vécu في بلاد الكفر. Hatta ayadan billah, ils sont rentrés dans ma'ahum et ils s'entraident avec eux contre les musulmans, ayadan billah. Hatta ils faiblissent, probablement, hatta ils perdent leur dîme et combattent l'islam. Et à la fin, ils détestent l'islam. Ça arrive. Ba'dhum, en public, ils démontrent que c'est plus un musulman. Limada li annahu ta'athara bil kuffar. Et celui qui côtoie un groupe ou une personne, il sera touché. Si c'est du khayr, il sera touché par le khayr. Si c'est du shar, il sera touché par le shar. Matalo, al-jalis al-salih wal-jalis al-su, ka hamil al-misk wa nafikh al-kir. Hakada qala Nabi sallallahu alayhi wa sallam. Ça montre que celui qui côtoie une personne, il sera touché. Bel, l'imam ibn al-Qayyim, rahmatullah alayhi, démontre que hatta les animaux. Celui qui côtoie beaucoup les chameaux, tu trouveras, il aura de la shidda. Les chameaux, ils ont de la dureté. Celui qui côtoie, matalan, celui qui élève des vaches, des moutons, ça sera autre chose. Hatta les animaux. L'insan, il est touché par l'entourage. Les mu'minoun, ils doivent préserver leur dîn. Amma, vivre au milieu des kuffars, ça peut ouvrir cette porte de ta'awun. Khassatan, anna al-mu'minin qui vivent, hunak, ils ont des faiblesses, l'iman, l'ilm. Il y a beaucoup de choubah. Bab al-inhraf, il est grand ouvert. L'insan, il préserve son dîn. Et même ceux qui vivent dans bilad al-muslimin, ils ne sont pas à l'abri. La bud min dirasat mitla hadihi al-nawaqid, apprendre le tawhid, apprendre le shirk. Surtout, le sujet de al-wala wal-bara. C'est un fondement de notre dîn. Aimer fillah et détester fillah. Awthaq ura al-iman al-hubbu fillah. والبغض في الله هكذا قال نبينا صلى الله عليه وسلم نكتفي بهذا. On a fini la lecture, on a révisé pour le prochain cours cet annulatif, كذلك la fin du septième أي السحر. ونسأل الله سبحانه وتعالى التوفيق والإعانة. سبحانك اللهم وبحمدك, أشهد أن لا إله إلا أنت, أستغفرك وأتوب إليك.